அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே ஓம் என் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம் என் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யார் என்றே நடனிடும் ஈசனே நாகாபரணம் சூடிடும் வேஷனே எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழை கிறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்டுது கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்டுது சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே தீயின் தூணாய் நிறைந்திடும் ஈசனே லிங்கோத்பவனே சோலை நிவாசனே கனலாய் எழுந்த சிவனே புனலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து எண்ணில் நிறைந்து சுடரும் அருணாச்சலனே அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனேசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே